नम श्रीमते சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எழுந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வெண்டபாய் கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் முன் சேவமே ஏற்றி பறை கொள்வான் இன்றையாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். Thank you.